श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्गु नमस्कारम् वैरोचने सदसि वामन भूमिकावान् विक्रांतिताण्डवरसेन विजृंभमानः चक्रे भवान् मकरकुण्डलकर्णपाशः श्यामैकमेघभरितामिव सप्तलोकी. ஸ்ரீ தேகலேஷ ஸ்துதியில எட்டாவது பத்தியம். ஏழாவது பத்தியத்துல நூத்தன சக்கராத்வம் சமாஸ்ரயத்தின்னு எப்படி எம்பெருமானுடைய சௌஷீல்ய குணமானது ரசமா பெருகி அது திருவடித்தாமரையில இருக்கக்கூடிய தேனில் கலக்கிறது, அப்போ அதுக்கு ஒரு புதுசாக ஒரு சர்க்கரை உடைய தன்மையை அது அடைகிறதுன்னு சதிச்சார். இப்போ இந்த அவதார விசேஷத்தை வர்ணிக்கிறார். எப்படி வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்தான் அப்படிங்கிறத, அப்போ எம்பெருமானுடைய மொத்த ஆகாரத்தையும் ஒரு பெரிய கருமேகத்துக்கு உட்படுறார். இவன் வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக ஒரு பரிணாமத்தை அடைஞ்சப்ப மொத்த உலகத்தையும் இவன் அளந்தான். அப்படின்னா மொத்த உலகத்தையும் வியாபித்தான் ஆச்சு. அப்போ அதுக்கு ஒரு கற்பனை பண்ணுறார், ஒரு கருமேகம் எப்படி பெரிய மேகம், ஒரே மேகம் முழுக்க கருமை, அதில் அதில் வந்து கொஞ்சம் கூட கருப்பு இல்லாத நிறம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மேகமானது மொத்த உலகத்தையும் சூழ்ந்துட்டு இருக்குமையானால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தேன்னு. அந்த மேகத்தில் மின்னல் கீற்று இருந்து தான், அது என்னன்னு கேட்டால் எம்பெருமானுடைய மகர குண்டலங்கள் அப்படின்னு அழகாக சாதிக்கிறது. இதில் தேவநாயக பஞ்சாசத்தை அனுபவிக்கச்சு அந்த திருக்குண்டல வர்ணனத்தை 22வது பத்தியத்தில் சாதித்தார். கந்தர்ப்ப லாஞ்சன தனுஷ் திரிசைகநாதன் சாதிச்சார். அங்கே அதை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பத்தியத்தில் சக்கரே, சக்கரேன்றது தான் கிரியாபதம். கிரு தாத்துக்கு லிட் லக்காரம் ரிமோட் பாஸ்டில் சொல்லிச்சு சக்கார அல்லது சக்கரே. சக்காரன்றது பரஸ்மைபதம், சக்கரேன்றது ஆத்மநேபதம். சக்கரேனா செய்தாயின் அர்த்தம். பவான் சக்கரே, இது பிரதம புருஷ ஏக வச்சனம், அதனால் பவான்னு போட்டுண்டார். பவான்றது மரியாதை சொல்லிச்சு, நீங்கள் அல்லது நீன்ற அர்த்தத்தில் பயன்படும் கவிகளுடைய பிரயோகத்தில். பவான் சக்கரே, பவான் தான் சப்ஜெக்ட், கர்த்திருப்பதம். சக்கரே நீர் செய்தீர், என்ன செய்தீர்னு கேட்டால் அதுக்கு சொல்ல போகிறார் சப்தலோகீம் ஷாமீக மேக பரிதாமிவ சக்கரே. சப்தலோகீம் உல்லாச பல்லவித, அந்த ஸ்லோகத்தை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். பாலித்த சப்தலோகீம்னு வரும், ஏழு உலகங்களுடைய ஒரு கூட்டு சேர்க்கை தான் சப்தலோகின்னு ஆறுது சம்ஸ்கிருதத்தில். இது ஒரு சமாசம், அது ஏழு லோகத்தினுடைய ஒரு கலெக்ஷன், சமாஹாரக துவந்த சமாசம் பெறதுக்கு அந்த மாதிரி சொல்லிச்சு. சப்தலோகின்னு ஆகாரத்தை அடையும். சப்தலோகியினுடைய டிஸ்கிரிப்ஷன் கேட்டால் ஏழு உலகத்தினுடைய ஒரு சேர்க்கை. அப்போ சப்தலோகீம் அப்படிங்கிறது அந்த ஏழு உலகங்களையும் அர்த்தத்தை கொடுக்கறது ஒரே பதத்தினால. ஏழு உலகங்களையும் ஷியாமைக மேக பரிதாமிவ சக்கரே. ஷியாமனா அந்த கருப்பு நிறம், கரிய நிறம். எம்பெருமானுக்கு நீலமேக ஷியாமன்னு சொல்லுவாள். ஷியாம்ன்ற கன்ஷியாம்லாம் பேச்சுப்பா ஹிந்தியில், கனஷியாம். கனன மேகம், அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம். ஏகன்னு சொல்கிறதுனால விசேஷத்துக்கு அல்லது பிரசித்திக்கு அல்லது பூர்த்தியாக முழுக்க முழுக்க அந்த கரிய நிறம் மட்டும்தான் இருந்தது. மேக பரிதாம் இவ, மேகன மேகம். பரிதாம் ஏன் பரிதாம் இருக்குன்னா அங்கே சப்தலோகின்னு ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிறதுனால பரிதாம், சூழப்பட்ட சூழ்ந்தது போல். இவனாலே அது அந்த ஓமையை குறிக்கிறது, அலங்காரம் இவ. அதே போல ஏழு உலகங்களையும் ஒரே ஒரு கரிய மேகமானது சூழ்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி செய்தாய். எப்படி இருந்து பண்ணன்றதுக்கு சாதிக்கிறார். வைரோச்சனேகே சதசி, வைரோச்சனன்னு மகாபலிக்கு பெயர். அவன் விரோச்சனனுடைய புத்திரன். அது விரோச்சனசே அபத்தியம் புமான்னு வைரோச்சனிகி அப்படின்னு ஆகும். எப்படி தசரதனுடைய பிள்ளையா இருக்கிற நாலு பேருக்குமே தாசரதிகின்ற பெயர் உண்டு, ராமனுக்கு மாத்திரம் இல்லை. அது மாதிரி இங்கே விரோச்சனிகி, விரோச்சனனுடைய பிள்ளை வைரோச்சனிகி, வைரோச்சனேகேன்றது ஹரேகே மாதிரி ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். அவனுடைய பலியினுடைய சதசி, சதஸ் அப்படிங்கிறது சப்தம், சதசின்றது அது சப்தமி ஏகவச்சனம். சகாரத்தில் ஒரு சகாரந்தமாக சப்தம் இருந்தால் அது அந்த சதசி, மனஸ் மனசி அது மாதிரி. சதசின்னா நல்ல யாகசாலைன்னு அர்த்தம். யாகசாலையில் அதாவது மகாபலியினுடைய யாகசாலையில் வாமன பூமிக்காவான்னு போட்டுன்ற சப்த அலங்கரத்துக்காக வாமனனாக பூமிக்கா. பூமிக்கான்னு சொன்னால் ஒரு வேஷம். தேவோன சுபமா தனோது தசதா நிர்வர்த்தையன் பூமிக்காம், பூமிக்கான்னு அங்கே போட்டிருக்க வேஷத்தை போட்டுருந்தான். பத்து அவதாரம் எடுத்தாண்டதுக்கு தசாதசத்தில் முதல்ல சாதிக்கிறார். அப்போ வாமன பூமிக்கா வான், வான்றது வத்து பிரத்தியம், அது உடைய எடுத்துக்கொண்ட அந்த இக்தவத்து பிரத்தியம் அது வான் நடந்தது இக்தவத்து பிரத்தியம். வாமனாக வேஷம் பூண்டவனாய் இருந்து கொண்டு, ஏன்னா பகவானுக்கு இது விசேஷனம், அப்படி வேஷம் போட்டுக்கொண்ட நீ அதற்கு மேலே விக்ராந்தி தாண்டவ ரசேன விஜிரம்பமான வாமனாக வந்தான். வந்தவுடன் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த நிலம் மாவலி மூவடி அப்படின்னு கேட்க தெரியாமல் கேட்டான் எம்பெருமான். அப்போ மகாபலி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே சந்தோஷப்படுறேன். அந்த சந்தோஷத்தில் கிடுகிடுன்னு வளர ஆரம்பித்தானா, அதான் விக்ராந்தி. விக்ராந்தகன்னு எம்பெருமானுக்கு பெயர். விக்ராந்தினா அந்த வளருதல் அல்லது அந்த சூழல், அந்த காரியம், அந்த உலகங்களை சூழலாகிய தாண்டவ ரசேன. தாண்டவன்றது ஒரு நடனம், ரசம்னா அதில் ஒரு ஈடுபாடு ஒரு சுவை, ரசேன விஜிரும்பமானக அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு எம்பெருமான் வளர்ந்தானா. ஜிரும்பனம் விஜிரும்பனம்னா வளருதல் பெருகுதல் அர்த்தம். கியாதி சுபா கியாதி சுபா ஜிரும்பதாம்னு, கியாதி சுபா ஜிரும்பத்தேன்னு பலஸ்துதியில் சொல்லியிருக்கார் தசாவதார ஸ்தோத்திரத்தில். சுத்தி காப்பித்தனோ திசாசு தசசு கியாதி சுபா ஜிரும்பதே. ஜிரும்பனம் பண்ணுறது கொட்டா கொட்டாவி விடுறதுக்கு கூட ஜிரும்பனம் தான் பேர். அதாவது வாய மலர்தல்ன்ற அர்த்தத்துலேயும் உண்டுது, பெருகுதல்ன்ற அர்த்தமும் உண்டு. பெருகட்டும் அப்படின்னு தாற்பயம், ஓங்கி நிற்கட்டும்னு தாற்பயம். அப்போ இங்கே விஜிரும்பமானக இது வந்து ஆத்மநேபத தாத்து, அதனால் அதை சாணஸ்பத்தியம் போட்டு விஜிரும்பமானகன் ஆகும். திருவிக்கிரமனாக மேன்மேலும் வளருபவனாக, இதுவும் பவானுக்கு விசேஷனம். மகர குண்டல கர்ணபாஷக, மகர குண்டலகன் தான் மகர குண்டலவான், மகர குண்டலக கேயூரவான்லாம் சொல்கிறோம். அவனுக்கு அந்த மீன் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலங்கள் அணிஞ்சின்றிருக்கான். கர்ணபாஷக அந்த மக்கர குண்டலங்களோடு கூடிய கர்ணபாஷக. பாஷன்னு சப்தமானது சோபனார்த்தம், ஒரு சோபையை குறிக்கிறதுல. அப்போ கர்ணபாஷகன்னு சொன்னால் ரொம்ப மங்களகரமாக அழகியதாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த, அல்லது அழகான காதுகள், திருச்செவிகள். அந்த திருச்செவிக்கு இந்த மகர குண்டலங்கள் வந்து ஒரு அழகை சேர்க்கிறது. மகர குண்டலங்கள்னு சொன்னதுனாலே அதில் மின்மினிப்பு மினுமினுப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இது இவனை மேகமாக சொன்னதுனால அந்த மேகத்தில் ஒரு மின்னல் கீற்ற சொல்கிறதுக்காக இந்த மகர குண்டலங்களை சேர்த்துண்டாரான் சுவாமி தேசிகன். அல்லது இவரோ தாண்டவ ரசேன, விக்ராந்தி தாண்டவ ரசேன. இப்போ ஒரு நடனம் பண்ணுற மாதிரி அபிநயம் நம்ம கற்பனை பண்ணிக்கணும். அப்போ அந்த குண்டலங்கள் இருக்கே நன்னா எங்கேயும் எங்கேயும் ஆடுமா. அப்போ அவைகள் இருக்கக்கூடிய காந்தியானது அந்த மின்னலுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வருதுன்னு, ஒரு ஒரு ஒளி மிகுந்த வஸ்து வேகமாக நகர்ந்ததுன்னா அதோட கூட அந்த காந்திய நகரம். அது மாதிரி உண்டு. இப்போ சந்தேகம் வரலாம், இந்த எம்பெருமான் வந்து ஒரு கருப்பு மேகம் மாதிரி சூழ்ந்துட்டான்னா எல்லா இடத்துலையும் இருள் இருக்காதான்னு கேட்டால், அதுக்கு தான் கோபால விஷயத்தில் அஞ்சனத்விஷேன்னு போட்டுட்டார். அஞ்சனத்விட்டு அந்த அஞ்சனத்துக்கு ஒரு காந்தி உண்டு, அதுக்கும் ஒரு வெளிச்சம் உண்டு. அதனால் எம்பெருமான் சூழ்ந்ததுனால நிச்சயமாக அங்கே ஸ்ரேயஸ்தான் தேஜஸ்தான் தமஸ் இல்லை. அப்போ ஒரு தான் அமைத்த பார்த்தோம்னா பவான் சக்கரே, பவான் வைரோச்சனேகே சதசி வாமன பூமிகாவான் சன்னு விக்ராந்தி தாண்டவரசேன விஜிரம்பமான சன்னு மகரகுண்டல கர்ணபாஷ சன்னு சப்தலோகியம் ஷாமேக மேக பரிதாமிவ சக்ரே. நீர் வைரோச்சனேகே சதசி வாமன பூமிகாவான், விரோச்சனுடைய புத்திரனான மகாபலியினுடைய சதசில் யாகசாலையில் வாமன பூமிகாவான் சொன்ன வாமன வேஷம் பூண்டவனாக இருந்து கொண்டு விக்ராந்தி தாண்டவ ரசேன விஜயம்பமான உலகங்களை சூழ போறான் அளக்க போறோம்னு சந்தோஷம் ஏற்பட்டுதான். உடனே சந்தோஷம் வந்தாலே நமக்கு நம்ம அறியாமலேயே அந்த நாட்டியம்ன்றது வந்துடுறது. எல்லா இதுலேயும் பார்த்தாலும் நமக்கு உடம்புல ஒரு உற்சாகம் வந்துட்டுன்னா ஒரு அபிநயம் பிடிக்கிறோம். அப்படி எம்பெருமானுக்கு அந்த தாண்டவ ரசேன நடனத்துல ஒரு ஒரு ரகசியம் ஒரு சுவை, அதனால அந்த ரசேனா திருத்தியா பக்தி இயக்க வச்சனும். அதனால விஜிருந்தமான இன்னும் மேல மேல அப்படியே மலர்ந்துட்டே வளர்ந்துட்டே போனான் எம்பெருமான். அப்படி இருந்து கொண்டு மகர குண்டல கர்ணபாஷக மீன் வடிவில் இருக்கக்கூடிய அந்த குண்டலங்கள், அதை அணிஞ்ச ரொம்ப அற்புதமான திருச்செவிகள், அதோடு கூட இருந்து கொண்டு சப்தலோகியம் ஷாமேக மேக பரிதாமிவ சக்கரே, ஏழு உலகங்களையும் கரிய கரிய கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மேகம், ஒரு சூழ்ந்த ஒரு மேகம் மொத்த உலகத்தையும் சூழ்ந்தா மாதிரி தேவ சாதிச்சீர் சேவை சாதிச்சீர்னு அழகாக இங்கே அந்த அவசாரத்தை அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன் எட்டாவது பத்தியத்தில் தேகலிஷ ஸ்துதியில். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.